வழியே, என் உயிர் வழியே, நீ உலவுகிறாய் என் விழி வழியே. சகியே, என் இளம் சகியே, உன் நினைவுகளால் நீ துரத்தறியே. மதியே, என் முழு மதியே, வெண் பகலிரவாய் நீ படுத்திறியே. நதியே, என் இளம் நதியே, உன் அலைகளினால் நீ உரசறியே. மதியே, என் முழு மதியே, பெண் பகலிரவாய் நீ படுத்திறியே.